வீட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செடறனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முட்டு புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி இதுவரையில் நல்லவன் இருந்தான். Sweet patti kuchila yeri mala.